தொடங்கலாமா? ஆரம்பிக்கலாம். சிவா சரங்க பரகால மணித்ரயாப்த லக்ஷணாப்த ரக்ஷண எதிர்த்த யுகாகமாந்தம் ஆச்சாதிபக்தி பரிபூத மனர்கசீலம் கோபால தேசிக மணிம் குருமாஸ்ரயாமஹா ஸ்ரீகிருஷ்ண பிரம்ம தந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்ராங்க பாஷ்யம் வைராக்யாச்சார வார்தோ வரத முகத முகே லக்ஷ்மணே நஸ்தபாதம் ஸ்ரீவாகீசாத்தல்யம் ஷடருப்பேதூடாரியமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் காளிமதனகுரும் பிரம்மதந்திரம் சயாமஹா நவ்யஸ்ரீரங்கநாதாத்யா நத்யாத்மக்ரந்தபோதகான் பூர்வாச்சாரியான் அஹம் வந்தே பிரணம்ர மனசா சதா ஸ்ரீமான் வெங்கடநாதாத்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாருதி பிராய பிரபலனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்ரீரங்க பர்த்தருமாம் அவ்யாத் அபயமுத்ரித உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலா ஸ்ரீரங்க ஹர்மிதர மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா குருப்யஸ் சத்குருப்யஸ் ச நமோ வாஜமதீமஹே வ்ருணீமஹே ஸ்ருத்ராஜோ தம்பதி ஜகதாம்பதி குருப்யஸ் சத்குருப்யஸ் ச நமோ வாஜமதீமஹே வ்ருணீமஹே ஸ்ருத்ராஜோ தம்பதி ஜகதாம்பதி பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்க வர்த்தரு மாம் அவ்யாத் அபயமுத்ரித யாவஜ்ஜீவம் ஜகதி நிகிதம் தேகயாத்ரா பவித்ரி தியக்தா சர்வே த்ரிசதுரதி நக்லான போகா நபோகாஹ தத்தே ரங்கீ நிஜபதம் நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்கி தே சித்தே பரமபிதம் கித்யதே யத்புனஸ்தம். 24வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல 25வது ஸ்லோகத்துல சக்கரதபி வினதானாம் சர்வதே சர்வதேகினே. அப்ப ஒன்னிடத்துல ஒரு தர சரணாகதி பண்ணாருக்கு சக்கரதபி வினதானாம். ஏன்னா முதல் ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி 23வது ஸ்லோகத்துல உத்தியா தனஞ்சய விபீஷண லக்ஷயாத்தே பிரத்யாய லக்ஷ்மண முனே பவதா வித்தீர்ணம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் விபீஷன் ஆழ்வான குறிச்சு சொன்னதான அந்த வாக்கியம், அந்த சரணாகதி ஸ்லோகம், சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை திருவுள்ளத்துல வச்சுட்டு இந்த சக்கரதேவ பிரபன்னாயங்கிற ஸ்லோகத்தை வச்சுன்னு மேல சாதிக்கிறார். 23வது ஸ்லோகத்துல சக்கரதபி வினதானாம் சர்வதே சர்வதே அப்படின்னா தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும்னு அதுல அதே அடைக்கலப்பத்துல சுவாமி காமிச்சார். அப்படி சர்வதத்தும் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவன். எப்படி சர்வதனா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சர்வதேகினே, எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். சர்வம் எஸ்ய தேகம் சர்வதேகி, சர்வதேகின் நகாசாந்த புள்ளிங்க சப்தம், சர்வதேகினேன்னு அவன் வந்து சம்போதனத்தினால வந்திருக்கு. எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக உடைய அவன், தன் ஆசிரியிச்சவருக்கு சர்வத்தையும், ஒரு தலை எம்பருவான் ஆசிரியிச்சவருக்கு சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவனாய் சர்வதா கொள்ளை குறைவலன் வேண்டுட்டெல்லாம் தருங்கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோன்னு சொன்னா போலே வேண்டுட்டெல்லாம் தருவதற்கு விரைந்து நிற்கக்கூடியதான ஒரு அவஸ்தா விசேஷத்தோடு இருக்கான். சர்வதே சர்வதேகினே, இப்படி சர்வதேகின்னு எங்க தெரியுதுன்னா உபனிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே. உபனிஷத்துன்னு திருநாமத்தை உடையதான வேதாந்த பாகங்களிலே பிரதிபாத்தியனாய் சர்வதேகியாய் சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவனாய் சர்வ சரீரகனாய் அவனே எல்லா பிரதா அபய பிரதானம் பண்ணக்கூடியவனா இருக்காங்கிற விஷயங்கள்லாம் உபனிஷத்துக்கள் சொல்றது. விதமதி சின்ன மோகதோ ஹாகதோஹம் விஷம விஷய சிந்தா மேதுராமே துராஷா, எனக்கு இவ்வளவு இருந்து கூட மே துராஷா என்னுடையதான கெட்ட புத்தி இருக்கே, தீய புத்தி இருக்கே, விடமாட்டேங்க. பிரகிருதி சம்பந்தம் அவ்வளவு தார்டியமா இருக்கு. சுவாமிக்கு எப்படி இருக்கா பிரகிருதி சம்பந்தம்னு கேட்டா இது நமக்காக பண்றது. எப்படி நம்மாழ்வார் உன்னிலாகிய பதிகத்துல தன்னை நொந்துண்டாரோ என்னையன் பாதமங்கையும் நன்னிலா வகையே நலிவான் என்ன வெண்ணுகின்றாய் அப்படி என்ன ஆழ்வார் எப்படி நொந்துட்டாரோ அது மாதிரி நொந்துட்டாருங்க. மே துராசா, என்னுடையதான தீய ஆசைகள், மனசுல சஞ்சலம் மாறி மாறி புங்கான புங்கமா, இதை பத்தி இதை தெரிஞ்சுக்கலாமோ, இதை அடையலாமோ, அதை அடையலாமோன்னு ஆசை மேல மேல வந்து அளப்பாயிரு. அது அதனுடைய ஒரு காலம் அதுக்கு விராமமே ஏற்பட மாட்டேங்குது. உம்மிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன், ஆழ்வார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பெரிய பிராட்டியார முன்னிட்டுன்னு திருவேங்கடமுடைய இடத்துல சரணாகதி பண்ணார். அப்படியே ஆழ்வாருக்கு பலாபியாப்தி கிடைக்கல, பலவியாப்தி கிடைக்கலன்னா ஒன்னு ஆழ்வாருக்கு விசுவாச மாநியத்தினால கிடைக்கலையோ, இல்ல ஆழ்வாருக்கு பரதாழ்வானை போல பிரம்ம வித்தைகள் இடத்துல அபசாரப்பட்டாரோ, என்ன காரணத்தினால கிடைக்கலன்னா அது ஈஸ்வரனுடைய கிருபா காரணத்தினால கிடைக்கல. ஈஸ்வரன் அவனுக்கு அவருக்கு ஆழ்வாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சுனிச்சிதமான விஷயம். இருந்தாலும் இந்த சம்சாரிகளை உத்தாரணம் பண்ணணும்னு சம்சாரிகள் இடத்துல இருக்கக்கூடிய கிருப்பையினாலே அவருக்கு உடனே அவர் கேட்டதை அபேஷ்டத்தை பூர்த்தி பண்ணாம இருக்க அதை தாங்க மாட்டாத ஆழ்வார் உன்னிலாயுள்ள பதிகத்தை பேசினாங்கன்னு அந்த அவதாரிக்கையில பார்த்தோம். அப்ப இதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுக்கும், மே துராசான்னாரே தேசிகனுக்கு இப்படி சொல்லலாமான்னா தேசிகனுக்காக இல்ல, அது நமக்காக சொன்ன விஷயம். ஆனா இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றச்சே மேதுரா மேதுராசா, என்னுடைய ஆசைகளுக்கு ஒரு அளவு இல்லாம இருக்கு. நீ இருக்கக்கூடிய காலத்துல நீ எப்படி சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேகினே, ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா நிற்கக்கூடியதான உனக்கு அப்படிதான் உபனிஷத்துக்கெல்லாம் கோஷிக்கிறது அப்படின்னா இருந்தா கூட விரமத்தின கதாதின் மோகதா, இவைகளிடத்திலிருந்து இருக்கக்கூடிய நாசமா நசையனால விட முடியல. நாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்கலுரீர் வாசமல்க தந்துழாயான் பதறி வணங்குதுமே அப்படின்னா திருமங்கையாழ்வார். அதனால எனக்கு நாசமான பாசம் விட போகல, ஏன்னா என்னுடைய சம்சாரம் என்ன பண்ணிட்டு உன்னை சேவிக்கான வரச்ச தாயே தந்தையன்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன காண்பதோ வாசையினால் ஏயே பூப்பொழில் சூழ் விதையார் திருவேங்கடவா நாயே தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே. தாய் தந்தை மக்கள் சுற்றம் அப்படின்னு இந்த ஆபாச உறவெல்லாம் காமிச்சு இந்த இடத்துல கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் விரதும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தையாதமில்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்டவிரான் தொண்டரோமா உய்யகல்லா இல்ல கண்டீர் பொருளே. இப்படி சர்வேஸ்வரன் இருக்க நாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள்ல இது பண்ணிருக்கோம், எனக்கு ஒரு கணம் கூட நான் விரமதி விட மாட்டேங்கிறது, அதுக்கு விராமமே ஏற்பட மாட்டேங்கிறது. எது மோகத்தோ ஹாஹத்தோகம், அப்பா என்ன மோகம் என்ன கொல்ற ஹதோகம், நான் கொல்லப்பட்டவனாக நான் அழிக்கப்பட்டவனாக ஆனேன் மோகத்தினால. விஷம விஷய சிந்தா மேதுரே மேதுராஜா, என்னுடைய விஷம விஷய சிந்தா இந்த வைசிகமான சுகங்கள்ல இருக்கக்கூடியதான சிந்தை. சிந்தை எப்படி இருக்கணும்னா சிந்தா ரத்னம் சுலபம் இகன சித்தி மோக்ஷானு ரூபம் அப்படின்னு இருக்கக்கூடியதான தேவரீர் போல விஷயத்துல தேவரீர் விஷயத்துல சிந்தை வைக்கணும். சிந்தை மற்றொன்றென்றிறத்தது அல்லா தன்மை தேவை பிரானறியும் சிந்தை தன்னுள் லிங்காத திருந்த தருவே என் சிந்தனை பிணியாய், இப்படின்னு சிந்தை இருக்க வேண்டியிருக்க என்னுடைய சிந்தையோ வெண்ணியே வேண்டி வீழ்வொரு கிறங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவனில்லா நெஞ்சனை உடையே என் செய்யே நெடுவிஷம்பனவும் ஆவியே அமுதே என நினந்துரி அவரவர் பணமுழதுனையா பாவியே நுணரா தத்தனை பகலும் பொழுது போய் ஒழுந்தன நாள்கள் ஊமனார் கண்ட கனவிலும் பொழுதாய் ஒழிந்தன கழிந்த வண்ணாள்கள் அப்படின்னு இருக்கும்படியாக என்னுடைய சிந்தா. விஷம விஷய சிந்தா சிந்தா விஷய சிந்தா விஷம விஷய சிந்தா, இப்படி சிந்தை அப்படின்னா ஒரு திருடமான புத்தி விசேஷத்துக்கு சிந்தைன்னு ஒரே விஷயத்துல இருக்கக்கூடியதான புத்தி விசேஷம். சரி, இந்த புத்தி விசேஷம் ஈஸ்வர விஷயத்துல இருந்தா அந்த சிந்தைக்கு தான் பக்தின்னு பேர். எனக்கோ விஷய சிந்தா, எந்த விஷயத்துல வைசீகமான சுக்கத்துல வெண்ணிய வேண்டி வீர்புறத்திறங்கின்னு அல்பாசிரமான பலன்களிலே நாசைப்பட்டு ஆசைப்பட்டு உழல்கின்ற. அதனால விஷம விஷய சிந்தா. இந்த விஷய சிந்தை எப்படிப்பட்டதுன்னா விஷம விஷய சிந்தா. எனக்கு விஷமது துல்லியமா இருக்கக்கூடியதான இந்த விஷமம் விஷய சுகம். அது ஒரே மாதிரி இருக்குல்ல, சமமா இல்ல, மேலையும் கீழுமா இருக்கு, ஒன்னு குறைச்சதா இருக்கு. சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும்னு சிறுகா பெருகா இன்பமா இருக்கு. ஆனா இங்க கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அல்பமாய் அஸ்திரமாய் நான் எதெல்லாம் சுகம் சுகம் சுகம்னு பிரமிக்கிறேனோ அந்த சுகம் எல்லாம் அல்பமாய் அஸ்திரமாய் இருக்கக்கூடியதான இருக்கு. ஆனா அதுலயே ஆசை. எப்படின்னா இந்த விட்டில் பூச்சிக்கு தீச்சு உலக சுடல்ல எப்படி ஆசை இருக்கோ அது மாதிரி எனக்கு லோக சுகத்துல ஆசை. அதுல விழுந்து நான் அது தன்னா முடிச்சதும் இந்த விட்டு அந்த வழக்கு சுடர்ல விழுந்தோம்னா நான் முடிஞ்சு போவோங்கிறது தெரியாம அதுலயே மேல மேல அந்த ஆசை எப்படி வந்து அந்த விட்டில் பூச்சி தன்னுடைய அறிவிழந்து அது தன்னுடைய பிராணனை விட்டுதோ தியாகம் பண்ணிக்கிறதோ தன்னுடைய பிராணனை உடறதோ அது மாதிரி எனக்கு விஷய சிந்தையானது அறிவழிக்க செய்கிறது அப்படின்னா விஷம விஷய சிந்தா மே துரா மே துராஷா அப்படின்னு. அப்படிப்பட்டதான தன்னுடைய மனச இப்படி ஆழ்வார் தன்னுடைய சுவாமி தேசிகன் தன்னுடையதான திருவுள்ளத்தை புடிச்சு கூடிய சேரும். ஆனா அந்த திருவுள்ளம் அவ்வளவு கலக்கமா இருக்கு சுவாமிக்கு இருக்கா அப்படின்னா நமக்காக அந்த கலக்கத்தை சாதிக்கிற. இப்படி போன பாசத்தை என்னுடைய சிந்தை இப்படி இருக்கு, என்னுடைய மனசு உன்னை சேவிக்கணும்னு இருந்தா கூட மனசானது வேற விஷய சுகங்கள்ல ஈடுபடுறது இழுத்துட்டு போறது அப்படின்னு போன சோகத்துல மனசை கர்ஹிச்சு சொன்னார். ஆனா இந்த அதே மனசை இப்ப கூட்டிக்கிறேன், இந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துறது. என் மனசே அந்த விஷயத்தெல்லாம் போய் அலையறிய நீ பகவான் தியானம் பண்ணணும். அதான் இதுல பகவத் தியான சோப்பானத்துல தன்னுடைய மனசை குறிச்சு சொல்ற, அங்கே ஒரு மனசை குறிச்சு சொல்ற. எங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்லோகத்துல வேதசா வேலா தீசுதி பரிமளம் வேதசா மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனக சரிதா சைததே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜைஹி லலிதம் ரங்கபர்த்துஹு பதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்கிகாயாம். பாவனா தீர்கிகா, தீர்கிகானா ஒரு குளத்துக்கு பெருங்குளத்துக்கு தீர்கிகைன்னு பேரு. என்னுடைய மனசு ஆகிற குளம், ஏன்னா எப்போதும் அலை அடிச்சுட்டே இருக்கும் குளத்துல, எப்போதும் அலை அடிச்சுட்டே இருக்கும் போல அது மாதிரி என்னுடைய மனசாகிற குளத்துல எப்போதும் அலை அடிச்சுட்டே இருக்கும். அப்பேற்பட்டதான என்னுடைய மனசாகிற குளத்துல இந்த பெருமானுடைய பெரிய பெருமானுடைய திருவடி வந்து சேவையாகும். இது திருவடி சேவையாட்டு நான் என்ன உபாயம் பண்ணணும்னா திருவடியை பிடிக்கணும். மனநகம் மலமர கழிவினால நந்ததவுடைய அடிகள் தம் நலங்கள் வணங்கி வனக்கொடு வாழ்வது வளமே அப்படின்னா மனநகம் மலமர கழுவி நாளொன்னன் திருவுடை அடிகள் தன் நலங்களில் வணங்கி மனநகம் மலமர கழுவி. இந்த பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியிச்சு தன்னுடைய மனோநைர்மல்யத்தை உண்டாக்கிக்கணும். அப்படிப்பட்ட நிர்மலீகிருத்தமான மனசுனாலே இந்த திருவடிகள் பிரதிபலிக்கும், அந்த மனசாகிற குளத்துல திருவடிகள் பிரதிபலிக்கும். அப்ப மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு போகணும்னா எம்பெருமானுடைய திருவடிகளை பத்தணும். எனக்கோ மேதுரா மே துராசா, என்னுடைய ஆசைகள் புங்கான புங்கமா, ஒரு ஆசை முடிஞ்சுனா இன்னொன்னு, அது முடிஞ்சுனா இன்னொன்று, அது முடிஞ்சுனா இன்னொன்னு, புங்கான புங்கமா வந்துட்டே இருக்கேன் மனசுல விஷய விஷய விஷம விஷய சிந்தை வந்துட்டே இருக்கு. அப்ப நான் இந்த எம்பெருமானை எப்படி ஆசிரியக்கிறது, இந்த மனசை புரிஞ்சு அருள் செய்கிறார். என் மனசே நீ அல்பமான அஸ்திரமான விஷயங்கள்ல கால் தாழ்ந்து கிடைச்சிருக்கே, எம்பெருமானை போய் ஆசிரியக்க வேண்டாமோ, அவனை போய் நாம் பத்திட்டோம்னா நம்மளுடைய மனசுல கூடிய நைர்மல்ய மலங்கள்லாம் போய் போக்கடிக்கப்பட்டு அவனுடைய சுத்தமான அவனுடைய திருவடிகள் நம்மளுடைய மனசுல பதியுமே, அத்த பண்ண வேண்டாமோ, அதை விட்டுட்டு எதையோ விஷயங்களை விஷய சுகங்களை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியே அப்படின்னு மனசை குறிச்சு அருள் செய்கிறார். அந்த ஸ்லோகத்துல யாவஜீவம் ஜெகதி நியதம் தேக யாத்ரா பவித்ரி, மனசுக்கும் சுவாமிக்கும் ஒரு சம்பாதமா சம்பாத ரூபமா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. மனசை பார்த்து அருள் செய்கிறார், என் மனசே இந்த எம்பெருமானனுடைய திருவடிகளை தொழுதழு, அதுதான் நமக்கு நிஜமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. ஆனா ஆழ்வார் அப்படிதான் சொல்லியிருக்கார், உயர்வர உயர் நலம் உடையவனவனவன் அயர்வர மதிநலம் அருளினவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரது சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு தன்னுடைய மனசை குறிச்சுதான் அருள் செஞ்சிருக்கார் ஆழ்வார். நானும் உனக்கு என் மனசே உன்னை குறிச்சு சொல்றேன், நீயும் பெருமாளை பெரிய பெருமாளை சேவி. அத்தை விட்டுட்டோ கண்ட கண்ட சிந்தையை மேதுரா மேதுராஷான் மேல மேல சிந்தனையை உண்டாக்கி நீயும் கெட்டு என்னையும் கெடுக்காத அப்படின்னார். யாவஜீவம் ஜெகதி நியதம் யாவஜீவம் ஜெகதி நியதம் தேக யாத்ரா பவித்ரி. தேக யாத்ரா இந்த சரீர யாத்திரை இருக்க யாவஜீவம் பவித்ரி யாவஜீவம் பவித்ரி நியதம் ஜகதி நியதம் தேக யாத்ரா பவித்ரி. இந்த தேக யாத்திரை எப்போது நடக்கத்தான் போறது. தக்த சர்வே த்ரிசதுர தின க்ளான போகா போகாஹ அல்பமான அஸ்திரமான போகங்களிலே கால் தாழ்ந்து ஈஸ்வர சிந்தனையை விட்டுட்டு எத்தையோ விஷயங்கள்ல மனசு போயிடும். நின்னவா நில்லா நெஞ்சினையுடைய என் செய்கேன் நெடுபிசும்பனவும் ஆழ்வார் சாதிச்சாரு. அப்படி இருக்க மனசை பொறிச்சு அருளி செய்கிற லோகத்துல மனுஷன் வாழ போறான். வாழ போறவர்கள் எத்தனை நாள் வாழறோமோ அத்தனை நாள் சாப்பிடத்தான் போறோம், அத்தனை நாள் உடுத்திக்கத்தான் போறோம். இந்த தேக யாத்திரைங்கிறது அத்தனால இருக்கத்தான் போகுது. அதுக்கு வேண்டிய காரியங்கள் சர்வேஸ்வரன் நமக்கு பண்ணி வைக்கிறான். அதை விட்டுட்டு நீ இந்த விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டுன்னு என்ன மனசு கேட்டுதான் இது வேணுக்கட்டும் சுவாமி, மேல சொர்க்காதி புருஷார்த்தங்கள்ல அனுபவிக்கலாமே, அதுக்கு வேண்டிய காரியங்கள் அக்னிஷ்டோமேனு சொர்க்ககாமோ எதிரே தான் இருக்கு, அந்த மாதிரி கர்மாக்களை பண்ணி சொர்க்காதி புருஷார்த்தங்களை பண்ணலாமே, அதுக்காக தானே இந்த சரீரம் கொடுத்துருக்கு, அதை கொண்டு பண்ணலாமேன்னு கேட்டார். ஐயோ அல் திருப்பியும் கால் தாழறியே மனசை குறிச்சு அல்பமான அஸ்திரமான விஷயத்த கால் தாழறியே இந்த சொர்க்காதி புருஷங்கள் புருஷார்த்தங்கள்லாம் எத்தனை எப்படி இருக்கும்னா நாலு நாள் அழுகி போகும்னு அறுத்துற பெரியாழ்வர். இது எத்தனை நாள் போறோம்? அதனால இது எப்படிப்பட்டதா இருக்கு இந்த போகம்னா, தெக்தாக சர்வே த்ரீ சதுர தின க்ளான போகாக த்ரீ சதுர தின க்ளான போகாக. மூணு நாள் நாலு நாள் அனுபவிக்க போறோம். அது அனுபவிச்சா க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு கீதையில புண்ணியம் போயிடுச்சுன்னா திருப்பி கீழே வந்துதானே ஆகணும். அப்படியே சிரமப்பட்டு யாகம் பண்ணி போனா கூட தேவானாம் பட்டுசமானா ஜந்தும் கத்வா தேவநாத தவப்பதம்னு தேவநாயக பஞ்சாயத்துல சுவாமி காமிச்சார். நம்ம போனா கூட நமக்கு ஒரு சத்காரம், இவ்வளவு யாகம் பண்ணி இவ்வளவு சிரமப்பட்டு இங்க வந்திருக்கானேன்னு சத்காரம் பண்ண மாட்டா இந்திராதிகள்லாம். நம்முடைய லோகத்துக்கு ஒரு ஆடு வந்ததே ஒரு மாடு வந்ததேன்னு பாப்பாளம். ஆட்டு மாடுக்கு சமமா இந்திராதிகள் நம்மளை பாப்பா, இதுக்கு இவ்வளவு சமப்பட்டா போகணும். ஆனா இன்னைக்கு ஒன்னு இடத்துல சரணாகதி பண்ணிட்டவன் திருவடிகள்ல போறச்சே தேவாகா தத்த பலிகி கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர்னு எனக்கு சத்காரம் பண்ணும்படியாக அவ இந்த அந்த ஆதித்யாதிகள் வஸ்துருத்ராதித்யெல்லாம் வந்து எனக்கு திருவடி விளக்கி கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்க இந்த பெருமை தேவரையருடைய திருவடி ஆச்சரியதுனால வந்ததன்னோ அப்படின்னு. தெக்தா சர்வே தெக்தாக சர்வே சர்வே போகாக லோகத்திற்கக்கூடியதான இந்திராதி லோகங்கள்ல போய் சோமோராஜான்னு ஒரு சரீரம் எடுத்துக்கிறான் இருக்கு. அந்த சோமோராஜாங்கிற சரீரத்தை கொண்டு எத்தனை எத்தனையோ போகங்கள் இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய போகங்களும் அனுபவிக்கிறாளே. இது எத்தனை? த்ரீ சதுர தினம்லான மூணு நாள் நாலு நாள் சுகிருத விசேஷத்துக்கு தகுந்தா போல இருக்கும். கிளான போகாக கிளானம் அடையக்கூடியதான கிளான மிளானா ஒரே அர்த்தம், அதாவது பாடி போகக்கூடியதான போகங்கள் நபோகாக. இதுல இந்த நபோகாகாங்கிற சப்தம் இருக்கு, இது சிலேடையா உபயோகப்படுத்துல. இந்த நபோகாகாங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். இவா இந்த போகங்கள்லாம் ந போகாக போகங்களே இல்லை அப்படின்னு முதல் திருவுள்ளம். நபோகாக போகாக ந போகாக அப்படின்னு சொல்லணும். நபோகாக நபக அப்படின்னா ஆகாசத்துக்கு ஆகாசத்துக்கு நபகான்னு பேரு. நபோகாக ஆகாசத்துல போய் அனுபவிக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்கள்ல அனுபவிக்கக்கூடியதான போகங்கள்லாம் நபோகாக ந போகாக. இவைகள்லாம் போகம் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இந்திராதி லோகங்கள்ல போய் அனுபவிக்கிற போகம் ஒரு போகமோ அப்படின்னு கேட்டுட்டு நான் பிளான போகா, ஏன்னா இந்த போகங்களுடைய தோஷம் அதுக்குதான் அல்பத்வ அஸ்திரத்வாதிகள்லாம் சொல்றோம். முண்டக ஸ்ருதி முண்டகோபனிஷத்துல நான் சக்கிருத கிருத்தேனா சத்விஜானாய சகுருமே வாதிகச்சே சமித்வானிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் தஸ்மை சவித்வான் சம்யக் உபசன்னாய பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷ வேத சத்தியம் புரோபாச்சிதாம் தத்தோ பிரம்ம வித்யாம். ஜிஜாசாதிகரணத்துல இதுதான் விஷய வாக்கியம் ஜே சி பாஷ்யத்துல. அதுல பாஷிகார் இந்த ஸ்ருதியை உதாகரிக்கிறார் முண்டகோபனிஷ ஸ்ருதிய. அதுல நாஸ்தி அகிருதா கிருதேன அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நாஸ்தி அகிருதா கிருதேனா அர்த்தம்னா கிருதேன கர்மனா நம்மளால அனுஷ்டிக்கப்பட்ட கர்மாக்களாலே அகிருதா மோட்சா நாஸ்தி, செய்யப்படாததாய் சித்தமா இருக்கக்கூடியதான மோட்சம் கிடையாது. நம்ம கர்மானுஷ்டானத்தினால மோட்சம் உண்டான்னு கேட்டா கர்மாக்களுக்கெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜ சம்பிரதாயத்துல கர்மாக்களுக்கெல்லாம் அவித்யான்னு பேர். அவித்யா மிருத்யும் தீர்த்தா வித்யா அமிர்தமஷ்ணுதேன்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. அவித்யாங்கிற சப்தத்துக்கு சங்கர மதத்துல சதசத்தனதரச்சனியா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு அவ சொன்ன. நாம அப்படி சொல்லல, கர்மாக்கள் எது மோட்ச பலமா இல்லையோ மோட்ச பிரதமா இல்லையோ அதுக்கு வித்யக்கு அதுக்கு அவி வித்யன்னு பேர் இல்ல. வித்யன்னா எதுன்னா யா வித்யா சா விமுக்தையே, எது மோட்சத்தை கொடுக்கறதோ அதுக்குதான் வித்யன்னு பேரு. மோட்சத்தை கொடுக்காததுக்கு வித்யன்னு பேர் இல்ல, அதுக்கு வித்யை காட்டுல வேறானது அவித்யன்னு அர்த்தம் பண்ணணும். அதனால கர்மாக்களுக்கு அவித்யன்னு பேரு. அந்த கர்மா தேவை இல்லையான்னா கர்மா தேவைதான். கர்மா எதுக்காக தேவைன்னா மனசுத்திக்காக கர்மா தேவை. மனசு மனோமயகான ஒரு குணம், அந்த மனோமயத்துவம் ஏற்படுறதுக்காக கர்மா தேவையை தவிர மோட்சத்துக்கு அது சாட்சாத் பலமா இல்ல. மோட்சத்துக்கு கர்மாங்கிறது பரம்பரையா பலமா இருக்கு அப்படின்னு நம்ம சித்தாந்தம் வேண்டு வரும். அதுக்காக சொன்ன வரும் இக்க நபோகா இப்படி நாஸ்தி அகிருதா கிருதேன, கிருதேன கர்மனா அகிருதா நாஸ்தி, கிருதேன கர்மனா நாமாலே அனுஷ்டிக்கப்பட்டதான யாக யஜ்யாதிகளாலே மோட்சம் கிடையாது. ஆனா யாக யஜ்யாதிகளுக்கு என்ன பலன் உண்டு அப்படின்னா எதேவ மனேவஞ்ச அப்படின்னு ஒரு சூத்திரத்துல சரம்மதி சம்பரிஸ்வக்தா எதேவ மனேவஞ்ச அப்படின்னு சொன்னார். இப்படி போற ஒரே போறதுக்கு ஒரு மார்க்கம், வரத்துக்கு ஒரு மார்க்கமா வர, அங்க போய் சின்ன புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அங்க புண்ணியங்களா அனுபவிக்கிறான், சோமராஜாங்கிற சரீரத்தை எடுத்துட்டு சொர்க்காதி புருஷார்த்தங்கள அனுபவிக்கிறாங்கிறதெல்லாம் சாஸ்திர சித்தமா சுத்தி சித்தமா இருக்கு. அந்த போகங்கள் எல்லாத்தையும் சொல்றார். நபோகாஹா போகாஹா நபோ ஆகாசத்துல போய் அடையக்கூடியதான சொர்க்காதி லோகங்கள்ல எங்க பிரம்மலோக பர்யந்தமான பிரம்மகாய நிஷேவனம்னு ஒரு போகம் உண்டு. பிரம்மாவுடைய சரீரத்திலே இருந்து ஜெகத் வியாபாரங்கள்லாம் பண்றச்சே பிரம்மா லோக சக்தி பண்றச்சே கூட இருக்கிறது அவன் சரீரத்துக்குள்ளேயே, அதுக்கு பிரம்மகாய நிஷேவனம்னு பேரு. இந்த போகங்கள் பிரம்மாவுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய போகம் கூட நபோகாஹா போகாஹா நபோகா ஆகாசகதமான போகங்கள் எல்லாம் போகங்களே அண்ணு. இது எங்க தெரியுதுன்னா பின்னாடி பரமபத சோபானம்னு ஒரு ரகசியம். இந்த பரமபத சோபானத்துல 9 பர்வாக்கள் உண்டு, அதுல பராப்தி பர்வான்னு ஒரு பர்வா. அந்த பராப்தி பர்வால இவன் இந்த முக்தாத்மா அந்த இந்த இங்க இருக்கக்கூடிய சம்சாரத்திற்குரிய ஒரு சேதனன் உபாய பரிகிரகம் பண்ணி பெருமாளிடத்துல ஆச்சாரியனம் நின்று சரணாகதி பண்ணி தேகாவஸ்தான காலத்துல பகவானால அனுகிரகிக்கப்பட்டவனாய் மோட்சத்துக்கு போறான். அங்க போனோன்னு அவனுக்கு எப்படி இருக்கும்ங்கிறத சொல்றார். பிரம்மாதி லோகங்கள் எல்லாம் நரக துல்லியமாய் தோத்தும் அப்படின்னு எழுதும். பிரம்மாதி லோகங்கள் பிரம்மா சத்தியலோகத்தை பார்த்து ஐயோ இந்த நரகத்துல இந்த பிரம்மா இப்படி திண்டாடுறானே நினைப்பானா முக்தாத்மா. அப்படி இந்த போகங்கள்லாம் போகமே இல்ல. நபோகாஹா நபோகாஹா தத்தே ரங்கின் நிஜமபிரங்கி நிஜமபிபதம் தேசிகா தேசகாங்கி. சர்வேஸ்வரனான ரங்கநாதன் ரங்கி ரங்கின் அப்படின்னு நகாராந்த புள்ளிங்க சப்தம், அதுக்கு ரங்கின்னு பிரதமா ஏக வச்சனத்துல ரங்கை அப்படின்னு ரூபம் வரும். ரங்கி தத்தா பரமா பெருமாளாலே ஸ்ரீரங்க வாசனா ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமானாலே என்ன பண்ணப்பட்டது தத்தா கொடுக்கப்பட்டது. எப்ப என்ன கொடுக்கப்பட்டதுன்னா நிஜ அதேக்ஷக பதம் பதம் நிஜமபி பதம் தத்தே ரங்கி தத்தே அபி தத்தே பதம் அபி தத்தே. இந்த மோட்சத்தை கொடுத்துருவான், அப்ப மோட்சமே கொடுக்கறான் அப்படிங்கறச்ச அல்பாஸ்தர பலன்களை கொடுக்க மாட்டானான் அதையும் அவன் கொடுப்பான். ஆயுகு அர்த்தாஞ்ச போகாஞ்ச ஆனுஷங்கிக்கான்னு ததாதி தியாயினோ நித்யம் அபவர்க பிரசோஹரிஹி. மோட்சத்தை எவன் கொடுக்கறானோ அவனே ஐகமான பலன்களையும் கொடுக்கறான். இந்த மனசோ இன்னைக்கு லோகாயத்தமான விஷயத்திலையும் இல்ல ஆமஸ்மிக லோகத்துல சொர்க்காதி புருஷார்த்தங்களையும் நசையுடையதா இருக்கு. அப்ப நீ சொர்க்காதி புருஷார்த்தங்கள் நசையுடையவனா இருக்கி ஆசை உடையவனா இருக்கியே, இந்த சர்வேஸ்வரன் ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு நமக்கு நிஜமதி பதம் தத்தை நிஜமான பதத்தையே கொடுக்கறதுக்கு உருப்பட்டு இருக்கிறச்சே, இது அல்பமான விஷயத்துல போய் கால் தாழலாமா? இந்த விஷயத்தை விட்டுட்டு சொல்றான், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் இந்தவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தன்னா தனாவன வண்டு முறல் திருவேங்கடத்து என்னானை அப்படிங்கிற பாசலத்துல மூணாம் பத்து ஒன்பதாம் திருவாயமொழியில் ஆழ்வார் சாதிக்கரிச்சே சொன்னார், கொள்ளும் பயனில்லை குப்பை கிளந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவிதல்லவம்மினோ. வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் தரும் வள்ளல் தரும். அந்த இடத்துல கோதில் சப்தம், கோதில்ங்கிற சப்தம்னா மிச்ச பேரும் இந்திராதிகள் ஆசிரியா பலன் கொடுக்கிறாளே, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர்னு ஆழ்வர். அந்தந்த தேவதைகளும் பலனை கொடுத்ததான் கொடுத்தது. இந்திரன் ஆசிரியா ஒரு பலன் கிடைக்கிறது, ருத்ரன் ஆசிரியா ஞானம் மகேஸ்வரார் விச்சேத்து ஞானம் விச்சேத் மகேஸ்வராத்ததுக்கு, சிவன் ஆசிரியா ஞானம் கிடைக்கிறது, பாஸ்கரனா சூரியன் ஆசிரியா ஆரோக்கியம் கிடைக்கிறது. இப்படி தேவதாந்திரங்களும் நமக்கு கேட்டது தானே கொடுக்கறா அப்படின்னு கேட்டா, அவ கொடுக்கறதுக்கும் எம்பெருமான் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கழிக்க வேண்டியதும் இருக்கும் கை கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆனா சர்வேஸ்வரன் கொடுக்கற விஷயத்துல கழிக்க வேண்டியதே இருக்காதுன்னு சொல்லணும். அதனால்தான் கோதில் பதத்தை போட்டார், வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில். சாத்தமதுக்கு புளிய கரைக்கிறோம், கோதை தூக்கி எறிகிறோம். அப்படி இல்லாம இப்ப எல்லாம் கடையில சாத்தமது புளி பேஸ்டே வந்து தோல்லையா, புளி பேஸ்ட் மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. வேண்டத்து கொல்லக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணியன்னை கவி சொல்ல வம்மினோ. அப்ப வேண்டிட்டெல்லாம் தரும் அப்படின்னு அங்க ஆழ்வார் சொன்னாரு, அதுதான் இங்க காமிக்கிறார். நிஜமபி பதம், நிஜம் பதம் ததாத்தின்னு சொல்லிருக்கலாமே, தத்தே ரங்கிஹி ரங்கி தத்தே, ரங்கநாதன் நிஜமான பதத்தை கொடுக்கறான். அப்ப அபிசப்தம் கூட இருக்கே, அவர் சந்தத்துக்காக போட்டாரான்னா சந்தத்துக்காக போடல. தேசிகனுடைய திருவுள்ளத்துல கோபால தேசிகனுடைய திருவுள்ளத்துல இந்த பாசுரம் நடையாடு. எந்த பாசுரம்? கொள்ளக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தருந்தோது என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோங்கிற பாசுரம் நடையாடுறது. அதனால பேசுறார் தத்தே ரங்கி. கிம் தத்தே? நிஜமபி பதம் தத்தே, நிஜமான தன்னுடைய லோகத்தை தரான். எதனால தரான்? தேசிகாதேச காங்கி, தேசிகா ஆதேச காங்கி. ஆச்சாரியன் இந்த பிள்ளைக்கு கொடு அப்படின்னு நியமிக்க சர்வேஸ்வரன் கொடுக்கும். தேசிகாதேச காங்கியா சுதந்திரன் இருக்கணுமா? அடுத்த கேள்வி. ஏன்னா பெருமாள் பெரிய பெருமாள் நமக்கு கொடுக்கறான் அப்படின்னா பெரிய பெருமாள் சுதந்திரன், பெருமாளுக்கு சுவாதந்திரியம் உண்டு. அத்தியந்த சுதந்திரன், நாமும் அத்தியந்த பரதந்திரன், அவன் அத்தியந்த சுதந்திரன். அத்தியந்த சுதந்திரன் யாரையாவது எதிர்பார்த்து அவ சொன்னான்னு கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அதுக்கும் திருவாயுமொழியில பதில் வச்சிருக்கேன். பொன்னுல ஹாலீரோ பூனை முழுதாளீரோ நன்னல புள்ளினங்காள் வினையாட்டியே நான் இறந்தேன். உன் உலகங்கள் எல்லாம் படத்த முகில் வண்ணன் கண்ணன் என்னலங்கொள் பிரான் தன தென்னிலமையுரைத்து. திருவாயுமொழி ஆரம்பத்துல இந்த பாசுரம் வருது. இதுக்கு முன்னாடி திருக்கோளூர் பாசுரம், உன்னும்சோ ஒரு பாசுரம் வந்தது, உன்னும் புசோருக்கு அடுத்த பதிகத்துல இந்த பாசுரம் வருது. பொன்னுலகாளியரும் அதுல இந்த எம்பெருமானை நியமிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் காண்கிற பொன்னுலகுன்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்த ராஜ்யம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களேன்னு கூட்டம். ஆனா வைகுண்டத்துல சர்வேஸ்வரன் ராஜ்யம் வந்தானா இல்ல ஆச்சாரியர்களானா, பிரியாழ்வார் வாணின் இளவரசு வைகுண்ட குட்டன் சொன்னார். வாணின் இளவரசன் தான் சொன்னாரே தவிர வாணின் ராஜான்னு பெருமாளை சொல்லல. வானத்துக்கு வைகுண்டத்துக்கு ராஜாக்கள் யாரு, சுவாமி யார், நியம நியந்தாக்கள் யாருன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் வைகுண்டத்துக்கு நியந்தாக்கள். ஏன்னா கீதையில ஞானி துவாத்மேவ மேமதம்னு சொல்லியிருக்க, ஞானி எனக்கு ஆத்மானா ஞானிக்கு ஈஸ்வரன் சரீரமா இருந்திருக்கான், அதுதான் தாத்பரிய சந்திரிகையில தேசிகன் இதை ரொம்ப நல்லா வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த கீதா ஸ்லோகம் ஞானி துவாத்மைவ மேமதம் அப்படிங்கிற ஸ்லோகம் அத கொண்டு இங்க நிர்வாகம் பண்ணணும். அந்த ஸ்லோகத்தை தாத்பரிய சந்திரிகையில சாதிச்ச விஷயத்தை இங்க நிர்வாகம் பண்ணணும். சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா தேசிகா தேச காங்கி, இந்த தேசிகர்களான ஆச்சாரியர்கள். ஏன்னா இங்க ஏன் தேசிக சப்தம் சொல்லணும், ஆச்சாரியா தேச காங்கின்னு சொல்லலாமே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அந்தோனந்த கிரகண வசகோ யாதி ரங்கேசயத்வத்துங்கிற ஸ்லோகத்துல தேசிகோமே தயாளுகோன்னு தேசிக சப்தத்தை எடுத்திருக்கார். அதனால தேசிக சப்தத்தை இங்க திருப்பி எடுக்கிறார். தேசிக ஆதேச காங்கி, தேசிகர்களுடைய ஆச்சாரியர்களுடைய ஆதேசம், ஆதேசம்ங்கிற சப்தத்துக்கு நியமனம்னு எதுன்னா சாந்தோக்கியத்துல ஆதேச சப்தத்தை உபயோகப்படுத்திருக்க. உததம் ஆதேசம பிராக்ஷ்யா ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத் சமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பவதி அப்படின்னு சாந்தோக்கியம் ஆராத பிரபாட்டகத்துல சத்வித்யன்னு வருது. அந்த வித்தியில அந்த ஸ்வேதகேதுவினிடத்துல உத்தாலகர் கேட்கிறார் உததமாதேஷா உததமஹா ஆதேசஹாங்கிற சப்தம், ஆதேசஹாங்கிற சப்தத்துக்கு ஆக்யானம். இந்த எம்பெருமான் எதை எதுக்கு இங்கத எதை கட்டுப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணான், தத்தே ரங்கி தத்தே நிஜபதம், நிஜபதம் தத்தே நிஜபதம் அபி தத்தே, நிஜபதமான வைகுண்டத்தையும் கொடுக்கறான். எதனால கொடுக்கறான், தேசிகா தேசகாங்கி ஆச்சாரியனுடைய திருவாக்கு கேட்டுண்டு இந்த பிள்ளைக்கு குடுன்னு சொன்னா கொடுக்கும். நம்ம தேசிகா தேசகாங்கி, அப்ப நாமும் ஆச்சாரியா நம்மளுடைய ஆச்சாரியர்களாலே நாம் எம்பெருமான இடத்தை சமர்ப்பிச்சு, எம்பெருமான் நம்ம எம்பெருமான இடத்துல ஆச்சாரியர்கள் இந்த ஆத்ம வஸ்துவ என் மதியத்தேன்னு அபிமதமான எனக்குன்னு அபிமதமான இந்த சேதனனை உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன். இந்த சேதனனுடையதான வரமேத்தாமல் இந்த சேதனனை வந்து இந்த வரத்தை சீகாரம் பண்ணிட்டு இந்த பிள்ளை இவனுக்கு கேட்ட காலத்துல இவனுக்கு கேட்ட பலனை கொடுக்கணும்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுட்டா. அப்படி பிரார்த்திச்சதுக்கு அப்புறம் எதை கண்டு இந்த மனசு கவலைப்படும், எதை கண்டு இந்த ஆத்மா நான் கவலைப்படணும் நீ அப்படின்னு மனசை குறிச்சு கேட்கறது. நீ லோகாயுதமான சுகத்தை கண்டு இது நாளைக்கு ஆகாரத்துக்கு இல்லையே இது இருக்கேன்னு கவலைப்படுறியா, இது கர்மாதீனம். அதனால சிம்சாரத்துல ஒரு இதுல வந்து பரிகர விபாக அதிகாரம் நினைக்கிறேன் ஒருவன் பிரபன்னனானால் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல 17வது அதிகாரம் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத தீனையாகையாலே அதுல அவனுக்கு அன்மயம் இல்லை, உண்டன்று இருந்தானாகில் ஆத்மசமர்ப்பணம் செய்யாமித்தன், தேக யாத்திரை கர்மாதீனையாகையாலே அதுக்கு கரைய வேண்டாம், கரைந்தானாகில் நாஸ்திக நாம் அத்தனை அப்படின்னு. அப்ப இந்த லோகாயுதமான சுகங்கள் நமக்கு கிடைக்கலையே, இந்த தேக யாத்திரை பண்ண முடியலையே, இன்னைக்கு இந்த சௌகரியம் கிடைக்கலையேன்னு கரைஞ்சியானா இதுவோ கர்மாதீனம், உனக்கு எது விகிதமோ அதுதான் கிடைக்க போறது. நீ என்னதான் தலைகீழ்னாலும் கிடைக்க கூடாதுன்னு கருது நிச்சயமா கிடைக்க போறது இல்ல, அதுக்காக கரைஞ்சியானா உனக்கு நீ நாஸ்திகம் இல்ல. இந்த ஆத்மாவுக்கு பிரபத்தி பண்ணியாச்சு, இன்னும் வேற ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினைச்சியான்னா இந்த ஆத்ம பகவத தீனம் ஆத்ம யாத்திரை அதுக்கு நீ ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல, தேக யாத்திரை கர்மாதீனம் அதுக்கு நீ பண்ண வேண்டியதில்ல, அப்புறம் தேவையில்லாத உன் மனசு இதுல எல்லாம் போட்டு ஏன் சஞ்சலம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்தை குறிச்சு இந்த ஸ்லோகத்துல கேட்கற. இந்த சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொன்ன விஷயத்தை தான் இந்த ஸ்லோகமா நமக்கு கொடுக்கிறார். தத்தே ரங்கி நிஜபதம் நிஜமபிபதம் தேசிகா தேச காங்கி சிந்தே சிந்தே தேகே சிந்தே என்னுடைய மனசே நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்தை குறிச்சு சொன்னார். ஏன்னா நல்ல நல்லை உன்னை பெற்றோம்னு திருவாய்மொழியில ரொம்ப நல்லதுன்னு நல்ல மனசுன்னு கொண்டாடினர். இதே இன்னொரு இடத்துல இந்த நெஞ்சு எனக்கு பல ஹிம்சைய பண்றதுன்னு சொன்னவர் நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறைவினம் மைந்தனை மணராள மணவாளனை துஞ்சும் போது விடாது தொடர்கண்டாயின தூங்கரசே கூட எம்பெருமான தியானம் பண்றையே நல்லை நல்லைன்னு கொண்டாடினர் தன்னுடைய திருவுள்ளத்தை. அப்ப எப்படி ஏன்னா ஏன் தன்னுடைய மனசை கொண்டாடுறாரு அப்படின்னா நெஞ்சன் நாடு குடிகொண்டான் திருமாலரின் சோழமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் இப்படிங்கிற இடத்துல எல்லாம் தன்னுடைய மனசுல சர்வேஸ்வரன் நிறைஞ்சபடினாலே நல்லைன்னு கொண்டாடினா தன்னுடைய திருவுள்ள தன்னுடைய மனச நல்லைன்னு கொண்டாடின. ஏன்னா முதல் பாசகத்திலேயே தொழுதழு என் மனநேன்னு சொன்னவர் தானே நம்மாழ்வார். அப்படிப்பட்டதான தன்னுடைய மனச கூப்பிட்டு சொல்றார், ஏ சிந்தே ஏ மனசே சிந்தே சிந்தே தே கிம் சிந்தா, இன்னும் உனக்கு என்ன கவலை, உன்னுடைய தேக யாத்திரையை பத்தி கரைய வேண்டாம், ஏன்னா தேக யாத்திரை கர்மாதீனம். ஆத்ம யாத்திரையை பத்தி கரைய வேண்டாம், ஆத்ம யாத்திரைக்கு சர்வேஸ்வரர் நமக்கு மோட்சம் தரையன்னு சொல்லிட்டோம். அது தேசிகாதேசத்தினால நான் மோட்சம் தரையன்னு சொல்லிட்டோம். செல்வான பிரயோஜனங்களை கண்டு கலங்காத, அந்த செல்வான பிரயோஜனங்கள் பலனற்றது, முதல் ரெண்டு நாள் மூணு நாள் அழுகி போகக்கூடியது, அதனால அதை கண்டு நீ கரைய வேண்டியது இல்லை. உனக்கு என்ன கவலை, நிச்சிந்தையா நிர்பரகா நிர்பயகான்னு இருக்க வேண்டிய நீ இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் திருப்பி திருப்பி இதுலயே உழண்டு இருக்கியேன்னு கேட்டது. சிந்தே சிந்தே பரமபிவதம் கித்யதே, உனக்கு இவ்வளவு அபிமதம் தர்த்தே ரங்காக இறங்கி நிஜ நிஜமபிபதம் தேசிகா தேசகாங்கி, பெருமாள் உனக்கு ஆச்சாரியர்கள் சொன்னான்னு சொல்லி சர்வேஸ்வரன் மோட்சம் தரேன்னு சங்கல்பிச்சதுக்கு அப்புறமும் இமர்த்தம் கித்யதே, ஏன் கவலைப்படுற அப்படின்னு தன்னுடைய மனசை குறிச்சு சொல்லு. சிந்தே சிந்தே பரம், இதுக்கு மேல உனக்கு கவலைப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, கவலைப்படுறதுக்கு விஷயமே இல்லையே. விஷயமே இல்லாதப்ப மே துராசான்னு சொல்றிய, என்னுடைய ஆசை அடங்க மாட்டேங்கிறது திருப்பி திருப்பியும் விஷய சிந்தா மேதுரா மே துராசா, இந்த மனசு கண்ட விஷயங்கள்ல அலப்பாஞ்சிருக்கு. நின்னவா நில்லா நெஞ்சனையுடையேன் வெண்ணிய வேண்டி வீழ்பொருக்கு இறங்கி வேர்கனா கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சு அப்படின்னு கொண்டாடுறியே ஏன் என்னதுக்காக அப்படின்ட்டு. சிந்தே சிந்தே பரம பிபதம், இப்படி சிரேஷ்டமான விஷயத்த சர்வேஸ்வரன் நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்குன்னு திண்டாடுறியே, இது கிடைக்கல அது இருக்குமோ இது கிடைக்குமோ இது கிடைக்காதோ இவ்வளவு சிந்தனை தேவையே இல்லையே. அதனால கித்யதேயத்துணத்துவம் குணஹ, இப்படி சர்வேஸ்வரன் சொன்னதுக்கு பிறகும் எப்படி சொன்னார், தேசிகாதேசகாங்கியான ஆச்சாரியனுடைய ஆதேசத்தை எதிர்பார்த்து அவருடைய ஆதேசத்தின் பேர்ல அயம் தேகாவசானே அயன் தேவகா முக்தோ பவத்தும்னு சங்கல்பிச்சுட்டாம, இந்த சேதனானவன் முக்தன ஆகட்டும்னு சங்கல்பிச்சதுக்கு அப்புறம் விமர்த்தம் கித்தியது, ஏன் கவலைப்படுற, ஏ சிந்தை ஏ மனச மேதுரா மேதுராசான்னு சொல்லாத, கவலைப்படாம நிச்சிந்தையா இரு அப்படின்னு தனக்கு திருவுள்ளத்தை குறிச்சு இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமா அருள் செய்கிறார். யாவத் ஜீவம் ஜகதி நிகதா தேக யாத்ரா பவித்ரி சக்தா சர்வே த்ரீ சதுர தினப்க்லான போகா நபோகா தத்தேரங்கி நிஜமபிபதம் தேசிகா தேசகாங்கி சிந்தே சிந்தே பரமபிபதம் கித்யதே யத் புனத்வம் குணஹ கிமர்த்தம் கித்யதே, திருப்பி ஏன் கவலைப்படுற, அதனால நிச்சிந்தையா எம்பெருமான தியானம் பண்ணிட்டு சௌக்கியமா இரு அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்தை குறிச்சு இந்த ஸ்லோகத்தை பண்ணிருக்கார். 24வது ஸ்லோகம், இந்த 24வது ஸ்லோகம் அப்படிங்கறத ஒரு சுவாரஸ்யம், ஏன்னா அந்த சங்கிய இருக்க இந்த சங்கிய பிரகிருதி 24 தத்துவங்களால ஆனது, அதனால இந்த 24வது தத்துவங்கள் இந்த பிரகிருதியில நாம் முக்கியமானனா அமுழறதுக்கு காரணம் எதுனா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோடு சொல்லுவார். லோகத்துல மனுஷன் பந்தப்படுறதுக்கும் சம்சாரத்துல பந்தப்படுறதுக்கும் மனசுதான் காரணம், இந்த பந்தத்துல இருந்து அறுபடுறதுக்கும் மனசுதான் காரணம். அப்படி மனச பந்தத்துல இந்த சம்சார பந்தத்துல பிரகிருதியில பந்தப்படுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய தன்னுடைய திருவுள்ளத்தை குறிச்சு நீ பந்தப்படாத இந்த மதத்தை அறுத்துடுவான்னு சொல்ற ஸ்லோகமா இருக்கு. அதனால பிரகிருதி சம்பந்தத்தை அறுக்கிறதுக்காக மனசுக்கு உபதேசம் வந்தார் இந்த 24வது ஸ்லோகத்துல. 24 தத்துவமான பிரகிருதி சம்பந்தத்தை அறுக்கணும்ன்றதுனால 24வது ஸ்லோகத்துல இந்த பந்தம் அறுப்பதோர் பான்மையை எடுத்து காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. கிந்தே சிந்தே பரம் அபிபதம் கித்யதே யத்துணத்வம் கிமர்த்தம் துவம் கித்யதே அப்படின்னு மனசை குறிச்சு அருள் செய்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.